மயாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தனகருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணமருமே. ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. கைலை என்பதும் மருணை என்பதும் ஒன்றுதானே மனமே, வெள்ளி அங்கிரி நடனம் போலவே ஜோதி பாரு மனமே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. கொன்றை மாலையை சூடிய வேந்தன் யாரு சொல்லு மனமே, கொன்று தெய்வமாய் நின்ற நாயகன் ஈசந்தானே மனமே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ரமண மகரிஷி நான் யார் என்று கேட்டதெங்கு மனமே, அகார உகார மகாரமான இந்த மலையில்தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சேஷாதிரி குருநாதனாகவே உலவிய மலை இதுவே, நான்கு வேதமும் தாழ் பணிந்திட தேடிய மலை இதுவே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஸ்திரீகளில் ஆதி புருஷனாமீசன் வாழும் மலையே, பண்ட பகிரண்டம் யாவும் ஆழ்பவன் அருணாச்சலந்தானே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. தேடி வருபவர் நெஞ்சம் தேடியே ஓடி வரும் மலையே, பாடி பணிந்திட கோடி வரம் தரும் அருணாச்சல மலையே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. ஒரு முறை அழைத்தால் பல முறை அழைக்கும் மலை இதுதான் மனமே. அக்னி கர்ப்பம் தாங்கிய மலை அது அருணாச்சலந்தானே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. நயன தீட்சையில் பிடிகள் போக்கிடும் தெய்வம் யாரு மனமே, திரும்பிய திசையெல்லாம் தெரிந்திடும் அருணாச்சலம் தானே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. மூன்று புறம் எரித்தாடி நின்றது யாரென சொல் மனமே, மலம் எரித்து நம்மை காத்திடும் அருணாச்சலம் தானே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நம. பூதகணங்கள் சூழ அருணையை ஆழ்வது யார் மனமே, நீலகண்டனாய் தோன்றிய அந்த அருணாச்சலந்தானே. சிவாய நம, ஓம் சிவாய நம. சிவாய நம, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஞான கோட்டையின் பூட்டை திறக்கும் ரகசியம் எது மனமே, அருணாச்சலத்திலே இருக்குது கண்டறிவாய் மனமே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. குண்டலினிக்கு தலைவன் யாரு, அருணாச்சலம் தானே. மூலாதாரம் மூன்றழு கணலின் அவந்தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. வாழும் வாழ்மை படிப்படியாக உயர்த்துவதார் மனமே, கருணை நிறைந்த விழிகளை உடைய அருணாச்சலம் தானே. சிவாய நமஹ, சிவாய நமஹ. செல்வம் கோடி சேர்த்து தந்தாய் போற்றி, நிலையன புகழை நிறைய தந்தாய் போற்றி. என்றும் உன்னை மனமோ கருணா போற்றி. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. மாய குதிரை மீது ஏறிய வாழ்க்கை இது மனமே, போகும் பாதையில் காப்பது யாரு, அருணாச்சலம் தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. நம்மால் இங்கே எதுவும் ஆகாது உணர்வாய் என் மனமே, அப்பனந்த அருணாச்சலனை நம்பி இரு மனமே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. நம்பிய பேரை கைவிடாதவன் உலகில் யார் மனமே, ராஜராஜனாய் மலை மேல் இருக்கும் அருணாச்சலம் தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. எதை மறந்தாலும் அருணாச்சலனை மறவாதே மனமே, புதையலிருக்கும் மலையது கேளு அருணாச்சலம் தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. அணுவுமாகி அண்டமுமான கடவுள் யார் மனமே, மலையாயிறங்கி மனதை ஆளும் அருணாச்சலம் தானே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. எண்ணியதெல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் மனமே, மலையாம் அருணாச்சலத்தை வலம் வருவாய் தினமே. சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ.